சொல்லி விடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா, காதல் எழும் தீபமே கண்ணில் நானும் ஏற்றினேன், காற்றில் காய்ந்து போன பின் நானே என்னை தேற்றினேன். சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்திடுமா, கதை முடிந்த கதை, எந்த மனம் மறந்த கதை, என்ன செய்ய விடு கதை போல் என்னுடைய பிறந்த கதை. காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆறவில்லையோ, வேதனை தீரவில்லை. சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்திடுமா, கனவுகள் கலந்திடுமா, உறவுகள் கசந்திடுமா, கனவுகள் கலந்திடுமா. குறையாகும் விட்ட குறையாகும் வேண்டாம் காதல், எந்த வழி வேறு முந்தன் வழி வேறு ஏனோ கூடல். ஓ உன்னுடைய வரவை நீ உள்ளவரை காத்திருப்பேன், என்னை விட்டு விலகி சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா, காதல் என்னும் தீபமே கண்ணில் நானும் ஏற்றினே, காற்றில் சாய்ந்து போகுமா நெஞ்சில் வைத்து ஏற்றினே. சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா, உறவுகள் கசந்திடுமா, கனவுகள்